ஒரு வழி பாதைதானே இக்காதல் வேணும் சருகாய் மாறுவேனா மணல் வழி மேலே மீன் என்னை மாற்றி போன உயிராய் வாழுவேனா ஓ பெண்ணே கண்ணுள்ளவரை உன்னை காண சொல்லை கேட்டு தானா கடலாகாயம்.